மச்சி, யார் ஹீரோயின்? ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணா. செக் 1 2 3. Yeah. The song's for you, my love. Bimbilika pilla pee pee, kannadi parichu kaatudhu. Na kaada pottitta, no no no no no. Yeah, mummy pa. Sorry ma. சிம்பனியா ஒரு பியூட்டி, ஒரு டூயட்டுக்கு தான் ஏங்குன. அவ சாங்கு தரல, சங்கு தந்தா. நீலோட நரன் தப்போச்சு, என்ன பாட மறந்துட்ட. வாளோட வெட்டி குருமா வைக்குது வாழ்க்கை. குருவி சாரி, இட்ஸ் மை கிளி நாட் குருவி. டவுசர் உருவி, டவுசர் உருவி, காட் ஷாட் மை காட் டேம் குருவி. ஷூத்த குருவி, ஷூத்த குருவி, சாரி, இட்ஸ் மை கிளி நாட் குருவி. Shot my goddamn kurvi, my poor kurvi. My god, why, why? Dear mula, nee illama manasula rennala nov. Yen nee o inki pinki pankila naanda na gaavu. Time irundha yen veettu pakkam vandu koovu. அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் 2 days லீவ். வெட்டி தண்ட குட்டினாத்தா, ஐயோ காலிங் பெல்லன்னா அழுத்திட்டேன். அது ஹெல்லு வாசலு டோரு பெல்லு. வேற 8 கட்ட இலக்காதுக்குள்ள கத்துறான், கெட்ட கோவம் வருதுங்க. பாய் பாய் பாயாம சட்டியில என்னையோட நிக்கிறான். ஷூத்த குருவி, சாரி, இட்ஸ் மை கிளி நாட் குருவி. டவுசர் உருவி, டவுசர் உருவி, காட் ஷாட் மை காட் டேம் குருவி. ஷூத்த குருவி, ஷூத்த குருவி, சாரி, இட்ஸ் மை கிளி நாட் குருவி. டவுசர் உருவி, டவுசர் உருவி, காட் ஷாட் மை காட்.